சொல்லாம துக்கப்படும் சொந்த பந்தமே. குத்தந்தம் பார்த்தா ஊரில் சுத்தம் இல்லையே, கோழிக்கு குஞ்சு மேல கோபம் வல்லையே. செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ, கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருமே. தங்கச்சி கண்ணில் கண்ணீர கண்டா, தன் மானம் கூட அண்ணன் விட்டு தருமே. பந்தத்தை மீறி போக சக்தி இல்லையே, பாசத்து போச்சு விட்டு பாறை. சாதிக்கும்